காலம் மட்டும் வாழும் இந்த காதல் இதுதான் தேவன் ஏற்பாடு. காலம் மட்டும் வாழும் இந்த காதல் இதுதான் தேவன் ஏற்பாடு. இணைத்தான் பூவை காற்றோடு நாள் முழுதும் நான் எழுதும் காதல் கதை புனிதம். வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல் இதுதான் தேவன் ஏற்பாடு. இணைத்தான் பூவை காற்றோடு. சூரியோதயம் சந்திரோதயம் காலை மாலை நீயாக பெண்ணோவியம் பொன்னோவியம் சூடும் போவோம் நீயாக மாலை போலவே மாது மார்பிலாடிடும் போது காதல் இதுதான் தேவன் ஏற்பாடு. இணைத்தான் பூவை காற்றோடு. மஞ்சமும் முள் மஞ்சமா தூங்கும் போது நான் கண்டேன் ஆற்றில் காய்ந்திடமில்ல காதல் பனி துளியல்ல தேகங்கள் ரெண்டு ஜீவன்தான் ஒன்று ஒன்றை ஒன்று விலகக் கூடுமா. இதுதான் தேவன் ஏற்பாடு. இணைத்தான் பூவை காற்றோடு. பூ முடிக்கும் நாள் வரைக்கும் காத்திருப்பேன் நாள் முழுதும் நான் எழுதும் காதல் கதை புனிதம். வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல் இதுதான் தேவன் ஏற்பாடு. இணைத்தான்